ராமானுஜயாபாஸ்திரம் ஞான வைராக்கியபூஷணம் விமத்வேஷமாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசியம் லக்ஷ்மீநாதகுமாரம்பாம் மாதையாமி நமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஏனுத்யமத்தில வராந்ததே ஸ்மருத்மை ஆமோகதத்தது பராணி சுனாயமேனே அஸ்மத்யுரோர் பகவதோஸ்து நேகிகுந்தோக ராமானுஜத்து கரணை சரணம் பிரபத்யே ஆகாதிக்காயத்தயமயாவிபூதிசர்வம் யதேயமேன மதந்தயானாம் ஆத்யத்யனஸ்தலகதேர்வசிலாதிராமம் ஸ்ரீமத்பதம் குருஜலம் பிரணமாமி மூர்த்னாம் வேதம் சரஸ்தமகதாஸ்தயதந்தநாதஸ்ரீபத்யாரசலகேகர யோகிவாபான் சத்தாம் ஹிருதேன கரசாலயசிந்தனித்யான் ஸ்ரீமத்பராம் சுகமுகிம் பிரணதோஸ்து நித்யம் சத்தாமசங்கிஷ்டஜனானுமோதனம் சர்வார்த்தயந்தி சததோகவாங்மயம் சஹஸ்ரசாசோகநிசத்தமாதனம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவேதினாலென்றும் செந்திருவீரென்றும் வருவினிய வன்பொருளென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் இந்தியாய் நின்றேத்தல் இங்கு மனத்தாலும் வாயாலும் வந்திருகேத்தேனும் இனத்தாரை எல்லாதிரே இங்கே கனத்தாலும்ேதும்ரமாகமுடிதன் வாய்ந்த மலர்பாதம் அறிந்திருந்தேன் ஆய்ந்த நெருங்கீரார் சரபோகன் சந்தமை வேதம் கரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்திகழும் சோழை மதிலரங்கர் வந்துகொள் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஊர்வினையும் வாழ்வினையுமோதும் குருவையறுவோன் யாதினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்வாச முகீந்திரவம் செய்கிறாரீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்தேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருத்தாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தபாரத்ரமாத் சாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர்தத்தாம் வசிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹுதி பிதாமகஸ்யாமி பிதாமகஸ்ய சுதம்வரேண்யம் சதகோபதூக்தேர் சஹஸ்ரசப்தங்ஷகபாஷ்யதாரம் திருவிண்ணகரை சேர்ந்த எம்பெருமான் தன்னொப்பார் இல்லப்பன் என்று திருநாமத்திலேயே ஆச்சரியமான ஒரு வைபவம் தெரியக்கூடியபடியா இருக்கக்கூடிய பெருமான். தன்னொப்பார் இல்லப்பன் அப்படின்ற திருநாமே அவனுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த பெருமாளும் வேற எந்த திவ்யதேச பெருமாளுக்குமே இல்லை. உத்திரியப்பன் அப்படின்னு சொல்லும்படியாக திருநாமத்திலேயே அவனுக்கு ஒப்பாக அவனே கூட ஆக மாட்டார் என்று சுவாமி தேசிகன் சொல்லக்கூடிய ரீதியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். எப்படியானால் பகவத்கீதையிலே 10வது அத்தியாயமான விபூதி அத்தியாயத்திலே எம்பெருமானுடைய பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி இப்படிப்பட்ட விஸ்வரூபனாக எம்பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். எதற்கு மொத்தமும் எம்பெருமான் தான், எல்ல எந்த வசுவானாலும் இதுக்குள்ள பகவான் தான் இருக்கான். ஆனா அது நமக்கு தெரியலையே அப்படின்னா அது நமக்கு ஓரளவுக்கு மனசுக்கு தெரியும்படியா ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற. அப்படி ஆரம்பிக்கும்போது சிரேஷ்டமான வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தா நாம புரிஞ்சுக்கலாம் பகவானுடைய அம்சம் இருக்கவே தானே அது சிரேஷ்டமாக இருக்கு அப்படின்னு அதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சிரேஷ்டமான சிரேஷ்டமான வஸ்துக்களை எல்லாம் எடுத்து சொல்றார். யாரு பகவானே எடுத்து சொல்றார், கண்ணனே நான் தான் அந்த உயர்ந்த வேண்டிய வஸ்துவாக நானே இருக்கேங்கிறது நீ புரிஞ்சுக்கலாமே என்பதாக எடுத்துச் சொல்றோம். அது ஒரு உதாரணமாக சொன்னது. மொத்தமுமே பகவான் தான் கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை சொல்லுவது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இங்கே எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை சொல்லுகிறார்கள். மொத்தமுமே விஸ்வமுமே பகவானுடைய ரூபம்தான் என்பதை எடுத்துச் சொல்லும்போது ஆழ்வார் அம்பிரவாக என்ன சொல்கிறார்னால் பரஸ்பர விருத்தங்களாக ரெண்டு வஸ்துக்களை எடுத்துச் சொல்லி அந்த வஸ்துவாக எம்பெருமானே இருக்கானே இதை பார்த்தே நாம் புரிஞ்சுக்கலாம். பரஸ்பர விருத்துவாக எம்பெருமான் இருக்கிறதுனால சகரலோகத்துக்கும் அவன் தான் நிர்வாகன், சகரலோகத்துக்கும் அவன் தான் ஈஸ்வரன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சாதித்துக் கொண்டு வருகிறார். ஒரு சமயத்துல திருவிநகர் சேர்ந்த திராவிட திருவைகளையும் சொல்றார். அதே சமயத்துல அந்த எம்பெருமான் தான் நமக்கு கதி, அவனை தவிர வேறு உபாயம் நமக்கு கிடையாது என்கிற விஷயத்தையும் சொல்றார். ஒரு பாசத்துல நாலு வரிகள் இருக்கும். முதல் இரண்டு வரிகளிலே பரஸ்பர விருந்தமான பதார்த்தங்களை சொல்லி இந்த பதார்த்தங்களாக எம்பெருமான் இருக்கான அவனுடைய ஐஸ்வர்யத்தை சொல்லியார், ஈஸ்வர பாவத்தை சொல்லியார். மூணாவது வரையிலே திருவிநகர் சேர்ந்த விழான்னு திருவிநகர் கஷேத்திரத்திலே எம்பெருமான் இருக்கக்கூடிய வைபவத்தை சொல்லுவார். நாலாவது வரையிலே அப்படிப்பட்ட எம்பெருமானே நமக்கு உபாயமாக ஆகிறான், அவனே நமக்கு கதியாக ஆகிறான் என்று இந்த விஷயத்தை சொல்லுவார். இப்படியாக அதான் நம்ம பார்க்கணும் வரோம். பெரும்பாலும் இப்படி ஒன்று ரெண்டு பாட்டுல வித்தியாசமாகவும் இருக்கு. இப்போ இதுல கடைசி பாட்டு இப்ப பார்க்க போறோம், பத்தாவது பாசனம். அதுக்கு அடுத்தது பலசரி, இது ரெண்டு பாசனங்கள் இருக்கு. நிழல் வெயில் பெருமை பெருமை குருமை நெடுமையுமாய் திகழ்வன பணமற்றுமாய் அவையல்லனுமாய் மழவாய் வந்து வாழ் திருவின் நகர் மண்ணுதிரான் அடல் அலன்றி மற்றோர் தலைமன் இடம் காண்கின்றே. எம்பெருமான் திருவின் நகர் சேர்ந்த எம்பெருமான் நிழலாகவும் வெயிலாகவும் இருக்கிறான், திருமையாகவும் பெருமையாகவும் இருக்கிறான். குறிய அதாவது மிக குறுகியதாகவும் வெளியதாகவும் நீண்டதாகவும் இருக்கிறான், தரமான வஸ்துவாகவும் அச்சரமான வஸ்துவாகவும் இருக்கிறார். அதாவது அசையக்கூடிய பொருளாகவும் அசையாத ஸ்தாவரம் முதலான பொருளாகவும் இருக்கிறார். இப்படி எல்லா விதமாகவும் இருந்தால் இவை இல்லாமலும் இருக்கிறார், இவை ஆகாமலும் இருக்கிறார். அதாவது இதனாலே வரக்கூடிய தோஷங்கள் சட்டாகவும் எம்பெருமான் இருக்கிறான். ஸ்ரீநகர் நகரிலே வந்துகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நல்ல ரீங்காரம் பாடிக்கொண்டு ஆனந்தமாக தெளித்திருக்க அப்படிப்பட்ட திருநகரிலே சேர்ந்த வீரான் எம்பெருமான் அவனுடைய கடல்கள் அன்றி அவனுடைய திருவடி இணைகள் தவிர வேறு எனக்கு உபாயம் எதுவும் கிடையாது. ஆன்மீன்களே எனக்கு கிடையாது, எமக்கு கிடையாது, இதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஆழ்வார்களை சாதிக்கிறார். இதுல முதல்ல விருத்தமான வஸ்துக்கள் நாலு கிடைக்க, ஒன்று நிழல் வெயில், அடுத்தது திருமை பெருமை, அடுத்தது குருமை நிலை, அடுத்தது புழல்வன நிற்பன அப்படின்னு நாலு சொல்லியிருக்கேன். இந்த நாளையும் சேர்த்து பிடிலாம் சொல்லும் போது ராஜா தப அல்ப மகது தீர்கரங்களை பிரதாரமாக உடையவனாய் அப்படின்னு ரெண்டு வேலை இருக்க சேர்த்து மொத்தமாக திருப்பம் அப்படின்னு நிழலாகவும் வெயிலாகவும் என்று மாண்டிருக்கா. இந்த பரஸ்பர இருந்து நெய்யில் இருந்தால் நிழல்தான் நமக்கு தெரியும். இது ரெண்டுமே பெருமை சேர்க்கக்கூடிய வஸ்துகள், அதாவது ரெண்டு நமக்கு தேவையான வஸ்துகள். எப்படி ஆச்சரியமா வெயில் ஒண்ணு எப்படி என்று அவன் கிடைத்தான் அப்படின்னு உண்மையிலே அது ஆச்சரியமான விஷயம். கேட்டா வேதத்தெல்லாம் இதை பத்தி அழகாக வரும். சூரியன் அப்படின்னு ஒருத்தனை படைத்து அவனுடைய வெயில் நமக்கு இருக்க முடியாத எம்பெருமான் அழகா கொடுத்திருக்கா என்பதாக வரும். அதாவது மூணு படைத்தானா எம்பெருமான், சூரியன் சந்திரன் அக்னி அது மூணு தேஜஸ் அதுக்கப்புறம் தேஜஸ் மட்டும் நிறைய தேஜஸ் நட்சத்திரம் இதெல்லாம் நல்லா இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு பரம உபகாரமா இருக்கக்கூடிய தேஜஸ் தான் மூணு, சூரியன் சந்திரன் அக்னி. இது என்ன பண்ணானா பகவான் யோசிச்சு பார்த்தானா ஒன்னும் பூலோகத்துக்கு வைக்கணும், ஒன்னும் இன்னொரு பூலோகத்திலே ரொம்ப கல்வி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தானா சூரியனை பூலோகத்தில் வச்சுட்டு அக்னி வேலையா ரொம்ப கல்வி வச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். ஜனங்கள்லாம் இங்க தாங்காது, சூரியனுடைய ஆபரம் இருக்கு அதை தாங்காது, அதனால சூரியனை ரொம்ப தண்ணி வச்சுட்டான். அக்னி எங்க இருக்கா நமக்கு பாப்பம் பண்றதுக்கெல்லாம் அக்னி தான் தேவையா இருக்கு, அதனால அக்னி அக்னி இல்லதான் நம்மளும் இருக்க முடியாது, அதனால அக்னி எங்க வச்சானா. சூரியன் எந்த அளவு திட்டத்துல இருக்கோ நமக்கு வெயில் கொடுக்கக்கூடிய அளவு, அதாவது சூரியனுடைய வெயில் இல்லாமல் இருந்துச்சுக்கோங்க அப்போ நாம ஜீவிக்க முடியாது, சூரியன் வெயில் ரொம்ப கொச்சிக்கலாம் வச்சுக்கோங்க அப்போ நம்மளால ஜீவிக்க முடியாது. வெயில் அப்படிங்கிறத கரெக்டா வெயில் இதுதான் வெயில் கிடையாது, அந்த சூரியன் கிட்ட போட்டால் வெயில் சொல்ல முடியாது, கிடைச்சிதான் அப்படி இருக்க மாட்டோம். அதாவது சூரியனுடைய குடும்பம் ஒன்று சொல்ற விஞ்ஞானத்துல அதுல சூரியனை சேர்ந்த கிரகங்கள் இருக்கும்போது அதுல மூணாவதாக இந்த பூமி அப்படிங்கிறது இருக்கு, நாலாவதாக செவ்வாய் அப்படின்னு அந்த செவ்வாய்க்கு போகுதுதான் ஏகப்பட்ட குளிர் இருக்கும், இதெல்லாம் வெயில் தான் உண்மையா இருக்காது, ஒரே குளிர் தான் நிறையா இருக்கும். அப்ப அங்கே மனுஷன் ஜீவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, ஜீவிக்கிறான் எவ்வளவு ஜீவிக்கலாம் பார்த்துட்டு இருக்கான். ஆனா இந்த அளவு ஜந்துக்கள் அங்க இருக்கிறதா தெரியல, ஏன்னா ஜந்துக்களுக்கு தேவையான உயிர் இங்க கிடைச்சிருக்கு. அதனால அங்கெல்லாம் போய் பார்த்த மனுஷன் வந்து சூரிய ஒளியல் இல்லாமல் ஓரளவு ஜீவிக்கணும், அது எவ்வளவு சாத்தியம் என்னங்கிறது பார்த்தேன். இந்த பக்கம் போன வச்சவங்க அந்த பக்கம் நாலாவது, இந்த பக்கமா போன வச்சவங்க ரெண்டாவது போனோம்னா அதே சமயத்துல சூரிய உயிரை படாம இருந்தாலும் அதுவும் நமக்கு கஷ்டம். ஆனால் திட்டமான ஒரு உயிர் நமக்கு பொருந்தா பூமியை அந்த அளவு தூரத்துல வச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏற்பாடு இருக்கக்கூடிய சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய தூரம் அது எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி சுழற்சியில் இருக்கணும், அது எல்லாம் அழகா ஏற்பாடு பண்ணியிருக்கும். அது வேதம் அழகா சொல்றது பிரகாசனே காட்சி யாவா சூரியோ விதிருத உத்தகா ஏத விதிருதே உத்தகா ஏதச்சவா அக்ஷரச்ச பிரகாசனே காட்சி சூர்யா சந்திரமுகோ விதிருத உத்தகா அப்படின்னு ஒரு அழகா சொல்லு. அக்ஷரம்னு பெயர் பிரம்மத்துக்கு, பரமாத்மா சிவன் நாராயண வேதத்துல அக்ஷரம் சொல்லு. இந்த அக்ஷர பிரம்மத்தினுடைய பிரசாதம் தான் சூரியன் சந்திரன் பூமி ஆகாசம் எல்லாம் இருக்கும். அவனுடைய சங்கல்பத்துல இருக்கான் மொத்தமும். அப்படி சங்கல்பித்து பகவான் வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதனால நமக்கு என்ன கேட்டா ஆச்சரியமான விஷயம், நமக்கு பகவான் அனுகிரகத்தான கிடைச்சிட்டு என்ன கேட்டா வீடு அப்படிங்கிறது கிடைச்சது. சூரியனுடைய பிரகாசம் யாருக்கு பிரகாசம், நமக்கு என்ன மற்ற வருஷத்துக்கெல்லாம் பிரகாசமே கிடையாது. இங்க எடுத்து நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதிரி வருஷத்துக்கு சில வருஷத்துக்கு மட்டும்தான் பிரகாசம், தேஜத்துக்கு மட்டும்தான் பிரகாசம். அதுவும் சூரியனுடைய பிரகாசம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கு. அது தேவையானவரும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வெயில் இல்லைன்னா மனுஷன் ஜீவிக்க முடியாது, வெயில் இல்லைன்னா ஆரோக்கியம் இருக்காது, வெயில் இல்லைன்னா நல்ல புத்தி கிடைக்காதா. நமக்கு நல்ல புத்தி வருஷத்துக்கு காரணமே சூரியனுடைய வெயில் தான் அப்படின்னு காயத்ரி மந்திரம் சொல்லுகிறது. என்னுடைய வெயில் மூலமாக ஜீவோனா அதேங்கிறது உங்களுக்கு வித்தியெல்லாம் தூண்டி நடத்துகிறவன் யாரும் எந்திரமான் தான். எந்திரமான் சூரியனுடைய வெயிலை நமக்கு கொடுத்து நம்மளுடைய வித்தியெல்லாம் தூண்டி நடத்தி கொண்டு இருக்கிறான். சூரியனுடைய வெயில் இல்லைன்னா வைக்கவும் இல்லை, வித்தியே இருக்காது. வெயில் உடம்புல பட்டாதான் நமக்கு வந்து ஞானம் கட்டுவது. அதனால காலகட்டத்தில் வெயில் படிக்கணுங்கிற ராத்திரி வேலையில படிப்பதை காட்டிலும் பகல்ல படிக்கிறது நல்லது. ஏன்னா சூரிய விருத்தங்கிறது இருக்கான் விருத்தத்தில் படிக்கணும். உங்க காலத்தில் ராத்திரி படிக்க முடியாது. இப்ப வந்து என்னென்னமோ வெயிட்டு தான் போடுறா. எல்லாம் இருக்கட்டும், இயற்கையான சூரியனுடைய ஒரு வெளிச்சம் இருக்கும்போது அப்பதான் நாம வந்து படிக்கணும். அதே மாதிரியா ஆரோக்கியம், வெயில் நம்ம உடம்புல பட்டாதான் நம்ம உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு இருக்கும். வெயில் சரீரத்துல படல அப்படின்னா வெளியே இருக்குன்னு இருந்தால் அந்த உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதும் எல்லாரும் சொல்றான். அதுக்காக சந்தா அப்படின்னா வேற பேர் வச்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்குள்ளேயே உட்காந்துருந்தா அவசியம் சாதாரண வெளியிலையும் உள்ளே போயிட்டு இருப்பான். சில பேருக்கு ஆகும் முதலாளி நிமிஷங்கள்னா உங்களுக்குள்ளே உட்காந்து போயிருக்கும். அப்ப என்ன பண்றது கேட்டா கட்டாயம் சன்பாஸ் எடுத்தா அப்படின்னு. அப்ப ஜலத்துல குளிக்கிற மாதிரி சூரியனே குளிச்சுட்டு வரணும்ல. அதனால இந்த வெயில்ங்கிறது அத்தனை ஆச்சரியமான விஷயம். லோகத்துக்கு சகல லோகத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, சகல லோகத்துக்கும் புத்தியை கொடுக்கக்கூடியது, அது மாத்திரமே இல்ல வஸ்துக்களையெல்லாம் பிரகாசம் பண்ணக்கூடியது. சூரியன் கேட்டா நம்ம எதை பார்க்க முடியும், ஜெகச்சுவோம் எதுவுமே பார்க்க முடியாது. அதனால இன்னும் சூரியனுடைய வெளிச்சத்துல இன்னும் என்னென்னமோ இதெல்லாம் இருக்க சௌரியங்கள் எல்லாம் இருக்கு. அதுல இருந்தே கரண்ட் இருக்கிற தயாரிக்கலாம், மின்சாரம் தயாரிக்கலாம்னு நான் சொல்றேன். அதனால இப்படி இருக்கும்போது சூரியனை படைத்து அந்த சூரியனுக்கு ஆச்சரியமான ஒரு பிரபா அப்படின்னு சொல்லக்கூடிய வெயிலை படைத்து அது நமக்கு இத்தனை உபகாரம் பண்ணும்படியாக எந்திரமான் வைத்திருக்காங்க இல்லையா. எல்லாம் வச்சு பார்த்தா என்ன தெரியுதுன்னா வெயிலாகவே எந்திரமான் தான் இருக்கான். வெயிலுக்குள்ள அந்தரியாமி இருக்காம இருக்கும். அந்த அந்தரியாமை இருக்கிறபடினால்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிஜல் வெயில் மாத்திரம் இல்லை நிழல் வேற கொடுத்துதான் வெயில். ஏன்னா ஒரே வெயிலாக வெயில் கட்டிச்சிருந்துதான் கஷ்டம் நமக்கு. அதான் நம்ம எல்லாரும் நிழல் கூட தான் இருக்கோம். அப்போதான் நடுவில் வெயில் போகும். ஆமா, அதனால வெயில் இருந்தாலுமே நடுவில் ஏதாவது கவர் பண்ணா அதுல நிழல் கிடைக்கும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி ஆத்துக்குள்ள அவ்வளவு கொஞ்சமா இருந்துருக்காங்க எல்லாரும். அப்படி ஒரு நிழல் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிலாகுது அந்த வருஷத்துக்கு உள்ளுக்குள்ளே போகும் அப்படின்னு உதாரணத்துக்கு என்ன சொன்னாங்க அந்த வெயில படுத்துடுறோம் நம்ம. ஆனா வெயிலுடைய சுபாவம் கருத்தா கூட உள்ளுக்குள்ளே போகும், எங்கேயும் வெயில் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம பன்னெண்டு வெயில் என்ன பண்ண முடியும் நம்மளால. நல்லபடியாக நிழல் இருக்க போயிட்டிருக்கும். குறிப்பாக மரத்தினுடைய நிழல் என்ன கேட்டா, நாமெல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடிய நிழல் இவங்க வீடெல்லாம் கட்டி இதுல உயிருடைய நாக்கம் அதிகமா இருக்கும். ஆனா பச்சை பச்சையா நல்ல பெருசாக மரம் வளர்ந்த அப்புறம் குறிப்பாக ஆறு மரம் அடுத்த மரம்லாம் செய்யும். அந்த மாதிரி மரத்தினுடைய நிழல போய் உட்காந்து ஆரம்பமா செய்யும். நல்ல குளிர்ச்சி வெளியில நிழல் இருந்தா கூட இன்னைக்குள்ள வெளியில நின்று இருந்தா கூட இன்னைக்குள்ள அந்த நிழல்ல குளிர்ச்சியாவே இருக்கும் இல்லையா. அதனால எத்தனை ஆச்சரியம் பாருங்க, ஒரு பக்கம் பார்த்தா வெயில் இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா அந்த வெயில கூட இந்த நிழலானது குளிர்ச்சி குளிக்கிறது மரத்தினுடைய நிழல். ரெண்டையுமே எதிர்வான ஏற்பாடு பரஸ்பர விருப்பமா இருக்கக்கூடிய சொன்னேன் இல்லையா, ஆலமரத்தினுடைய நிழல் செய்ய வெயில் அதிகமாக அதிகமாக அந்த நிழல குளிர்ச்சி போயிடும். நல்ல வெயிலாக இதுலயும் நல்ல குளிர்ச்சியா இருக்கும். அது ஒரு ஆச்சரியம் இந்த ஆலமரத்தினுடைய. ஆனா அப்படி ஆச்சரியமான குளிர்ச்சியான நிழலையும் குளிச்சிருப்பான் எந்திரம். அதனால்தான் போன பாசுரத்துல எந்திரமானுடைய திருவடி நிழலை பற்றி சொல்றதோட தகத்தால் நிழலையும் சொல்ற நிழல்னா அந்த குளிர்ச்சி கங்க எந்திரமான் தன்னுடைய திருவடி கீழே நம்மளை வச்சிருக்காங்கிறத திருவடி நிழலை கொடுத்தாங்க. என்ன அர்த்தம் கேட்டா, இந்த நிழலை தவிர எந்திரமான் திருவடி கீழே இருப்பதை தவிர வெளியில் எங்கேயா போனா வெளியிலாது, அந்த திருவடி கீழே வந்தாதான் நிழல், வெளியில் சம்சார வெளியில் திருவடி கீழே வந்தா நிழல் இருக்கு என்பதாக சொன்ன அந்த ரீதியில பல இடங்கள்ல பார்த்தோம்னா எந்திரமான் திருவடிய நிழலுக்கு சமமாக சொல்றதுண்டு. எத்தனையோ ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, நிழல் மாதிரி குளிர்ச்சியாக பெருமான் இருக்கா, வாசுதேவ தருச்சாயா அப்படிங்கிற வாசுதேவன் அப்படின்ற பெருமான் எச்சத்தாய எச்சத்தினுடைய நிழல் அந்த நிழலுக்குள்ளே இருக்கும் திருவிதி கீழே இருக்கும். ராதாபதிகரம் வரணம் பிரதோகா அழகான ஒரு ஸ்லோகம் வரதாத்துல ஏகப்பட்ட காக்கைகள் வெற்றியாளரும் எதிரேறும் அதுக்கு உள்ளுக்குள்ள எத்தனையோ காக்கைகள் வெற்றியானால் மரத்துல காக்கைகள் நிறைய இருக்கும், அது வேதத்திலையும் காக்கைகள் நிறைய இருக்கும். மரத்தினுடைய காக்கைகள்ல நிறைய பக்ஷிகள்லாம் இருக்கு, இந்த பக்ஷிகள்லாம் அந்த பழத்தில காக்கையில் சௌக்கியமா ஜீவிக்கிறது இல்லையா. அந்த மாதிரி இந்த வேதத்தினுடைய காக்கைகள்ல நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்க பக்ஷிகள் மாதிரி, என்ன இந்திரனோ சந்திரனோ யமனோ குபேரனோ வேரனோ சோமனோ இல்லை என்னென்ன தேவர்கள் இருக்கோ எல்லா வேதத்துலதான் சொல்றது. அந்த தேவர்களை நமக்கு நாம நேரையா பார்ப்போம், வருடம் முதலான தேவர்களை எல்லாம் பற்றி வேதம் தானே சொல்றது, அவர்களாம் வேதத்தை தான் ஆசிரிச்சிருக்காங்க. பட்சிகள்லாம் எப்படி மரத்துல காக்கைகள்ல தங்குவோம், அந்த மாதிரி இந்த தேவர்கள்லாம் இந்த வேதத்தினுடைய காக்கைகள்ல அவர்கள்லாம் தங்கி இருக்காங்க. இது எல்லா தேவர்களும் சோற்றமா இருந்துருக்கா, ஆனால் அந்த மரம் நிற்கணும் இருக்கணும், மரம் நின்றாதானே இந்த தேவர்கள்லாம் இருக்க முடியும். மரம் நிற்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, இந்த மரத்தில் பட்சிகள்லாம் சோற்றமா இருக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எது நல்ல வேறு இருக்கணும், ரெண்டாவது நல்ல தண்டு இருக்கணும், அப்புறம் நல்ல பழம் இருக்கணும், என்ன பழத்தை தான் பக்தியெல்லாம் பார்க்க முடியும், நல்ல நிழல் இருக்கணும், ஏன்னா நிழலுக்காக தான் அந்த மரத்தில் வந்து மரத்தில் வந்து எதிர்க்கும். இது பார்த்தா நல்ல வேர் இருக்கணும், நல்ல நிழல் இருக்கணும், நல்ல விருதுகள் இருக்கணும், நல்ல பழம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும் இல்லையா. இது எல்லாம் இந்த மரத்தில் வேதங்கிற மரத்தில் எல்லாமா என்ன இருக்குன்னு கேட்டால் பகவான் தான் எல்லாமா இருக்கா. பிராசாபதி ஆபத்து வந்தா பிராச அரட்சித்திரம்னா எங்க மாட்டேதான், மரத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்து வச்சுக்கோங்க, ஒரு வேகத்தி ஒருத்தன் வரான் அவன் வந்து மரத்தை வெட்டுறான்னு எடுக்கிறான். அந்த காலத்துல காற்றுல மரத்தை வெட்டுறதெல்லாம் சகஜம், இப்ப மாதிரி கிடையாது. அப்பதான் என்ன கேட்டான்னா, செய்து போறோம்னா செய்த போறாங்க மரத்தை வெட்டி அதை எடுத்துன்னு வருவாங்க. காற்று நிறையா இருக்கு, அதனால பெரிய பிரச்சனை கிடையாது, ஏகப்பட்ட காற்று இருக்கு, மனுஷனே ரொம்ப குறைவு. அதனால காற்றுல மரத்தை எடுத்து அது காற்று முழுவதான பாக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி மரத்தை வெட்டுறதானா அவனை பார்த்து மரம் பயப்படுவான், மரம் பயப்படுறதோ இல்லையா, மரத்தில் இருக்க பட்சியில் தான் பயப்படுவோம், இல்லை காற்று காற்று திட்டின்னு வேற எந்த மரத்துக்கு போகலாம் அப்படின்னு பயிற்சி பேசுவான். அந்த மாதிரி இந்த வேதத்தையே நிர்மூலமாக்குறதுக்காக யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா தேவர்கள் பாடி திண்டாட்டவாங்க. அப்போ அந்த சமயத்தில் பகவான் என்ன பார்த்தா, ராசா ஆபதி நான் ரசிக்கிறேன் அப்படின்னு, ஒரு கவலையும் வேண்டாம், வேதத்தை நான் ரசிக்கிறேன் அப்படின்னு. நடுவேட்டவர்கள் வேதத்தை அபகாரம் பண்ணும்போது பகவான் ஹைதிரி அவதாரம் எடுத்து ரசித்தார், இன்னொரு குணம் வேலை சில அபகாரம் உள்ளவர்கள் பகவான் மத்திய அவதாரம் எடுத்து ரசித்தார். அப்படிலாம் கிருஷ்ணையோட என்ன அர்த்தம் இல்லை, எப்பப்போ வேதத்துக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சரி அப்ப பகவான் தான் அவங்க ரசிக்க பிராத்தாபதி மனத்தை காப்பாற்றலாம்னு பகவான் சித்தி பகவான் மனம் இருக்கக்கூடிய இடம் இல்லை அதுவும் பகவான் ஏன்னா வேறா இருக்காங்க இதுக்கிட்ட பழைய காலத்துல பகவான் தான் அந்த வேதத்தை வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் பகவான் தான் அந்த வேதத்தை வெளியிடுறான். அதனால கர்ஜுனா பாதுகாத்துக்கிறோம். ஆமா பரணம் பிரதோகா பரணம்னா பறிக்கிறோம்னு இருக்கும். மரத்தை நல்லா பறிக்கிறான், போஷணம் பண்றான், ஜலம் எல்லாம் சேர்த்து மரத்தை நல்லா வளர்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த வேதத்தை அழகாக பரணம் பண்றவன் இருந்திருவானா, ஏன்னா பல விதமான ஸ்மிருதி கிரந்தங்கள் இதிகாச கிரந்தங்கள் இதெல்லாம் உண்டாக்கிறது வேற அர்த்தத்தை நமக்கு கொடுத்துருக்கான். பிரதோகா அந்த மரத்திலையும் நிறைய வீடுகள் தான் நிறைய வரும். அந்த மாதிரி அதுவும் பகவான் தான் தாயா சுத்தமாக இப்ப சொல்ல முடியுது. தாயா மரத்தினுடைய தாயையாக நேழாக பகவான் இருக்கான். தேவத்திரமான சொல்ல மரத்தினுடைய நேழாக நீ இருக்கீங்க. மரத்தினுடைய நேழாக பகவான் இருக்கான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, மரத்த மரத்தின் வீட போனான்னு வச்சுக்கோங்க. மரத்துல மாமரத்தின் வீட போனான், நல்ல பசியா இருந்தது, மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னா எட்டுமா இருக்கு. மரம் எங்கேயோ தான் இருக்கு, இன்னைக்கு பழம் எல்லாம் எதுவுமே இருக்காது. அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து நல்ல வெயிலேந்து காப்பாத்திக்கணும்னா மரத்து மேல ஏறினாதான் காப்பாத்திக்கலாம். அப்படின்னா மரம் ஏற தெரியாத என்ன பண்ணுவான், கஷ்டப்படுவேன். அதெல்லாம் இல்லாமல் மரத்து கீழே நிழல் வந்துருது. அதனால வேதத்தினுடைய பலன்கள்லயும் காற்றாக கிரகிக்க முடியாது போகும்போது அந்த நேரலாக எந்திரமானே இருக்காங்க. நாம நேரத்துல போய் தங்குறது தவிர மரத்துல போய் தங்குறது கிடையாது. மரத்து மேல ஏறி தங்கணுங்கிறது கிடையாது, நமக்கு ஏற முடியாது நம்மளால. அப்ப நிழல்ல நாம தங்குறவங்க இல்லை. அந்த மாதிரி மரத்தினுடைய நிழலாக இருக்கக்கூடிய எந்திரமானை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். வேதத்தை முழுசமாக நம்மளால் கட்ட முடியாது, எந்திரமானை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். அதனால காயா குளிர்ச்சியா இருக்கக்கூடிய அப்போ காயா தரித்த பரசாமி பலான் சிற்பம் நல்ல ரசத்தோடுக்குரிய பலன்கள்னா அதுவும் எந்திரமான் தான். அதாவது என்ன இருக்கா போக்கியமானவனும் எந்திரமான் தான். இல்லாம நாட்டு மகதாம் நிஜமத்திருவானாங்க. இது வேதத்துக்கு என்னவாதான் இல்லை, வேதம் மொத்தம் நீதான் அப்படின்னு வேதத்தினுடைய தாயும் நீதான், வேதத்துக்கு தகவலுமே நீதான் அப்படின்னு அவர் செய்கிறார். அந்த மாதிரி நிதியில நிகழ்ந்த ஒரு ஆச்சரியமான ஒரு வஸ்துவாக எந்திரமானதுதான். நிகழ்ந்த ஆச்சரியமான வஸ்துவாக எந்திரமானது நிழல் வெயில் திருமை பெருமை திருமைனா திருமைன்னு சொன்னா கூட சின்ன வஸ்து வச்சுக்கலாம், பெருமைனா பெரிய வஸ்து வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப சின்ன வஸ்து வச்சுக்கோம், ரொம்ப சின்ன வஸ்து அதுவாக எந்திரமானது. இந்த சின்ன வஸ்துவா எப்படி இருக்க முடியும்னா எந்திரமா இருக்கான். நமக்கு கண்டிப்பு தெரிகிற வஸ்துலயே ரொம்ப சின்ன வஸ்துக்கு திருடகமும் பேர் வச்சிருக்கான் நியாயசாஸ்திரத்துல. அதாவது அது அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றா, வெயில வந்து சூரியனுடைய வெளிச்சம் வரும்போது அதை பொறுப்பிடிக்கிறதே தெரியுமா. அதுதான் நமக்கு கண்டிப்பு தெரியறதுலே ரொம்ப சூட்சமானது, ரொம்ப நைன்யூட்டானது. அந்த வெயில தெரியக்கூடிய பொடி, ஏன்னா அதுவும் அந்த வெயில தான் தெரியும், தெரியாது அந்த சின்ன சின்ன பொடியெல்லாம் அது வெயில தான் தெரியும். ஆழ்வார் சொல்ற அந்த பொடி எதிர வந்தாங்க, அந்த பொடி எதிர வந்தாங்க. எத்தனை பொடி கண்ணு தெரியுது வெயில், எந்த வெளியா வெயில் வரத்தவாக தெரியும். ஒரு வெயில போனாலும் அது தெரியாது, எந்த வெளியா வெயில் இருந்தது பார்த்தாங்கன்னா அதை பெருப்பிடிக்கிறே நிறைய தெரியுது. அந்த அளவு சின்னதுனா அந்த சின்ன வஸ்து எதிர வாங்க பெருமை பெருமை இல்ல பெரிய வஸ்து அப்படின்னா ரொம்ப பெரிய வஸ்து தான் ஆகாது. ஆகாசத்துல எத்தனை பெரிய வஸ்து, ஆகாசத்துல பூமி இருக்கு, ஆகாசத்துல சூரியன் இருக்கான், ஆகாசத்துல சந்திரன் இருக்கான், ஆகாஷ்ல நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, ஆகாஷ்ல சப்தம் இருந்துருக்கு இல்ல ஆகாஷ்லாம் இருக்கு. அப்போ ஆகாசம் தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு பெருசுங்கிறது ஆகாசம் தான். அப்ப அந்த ஆகாசமாகவும் எந்திரமான் தான். அப்ப ரொம்ப சின்ன வச்சு ரொம்ப பெரிய வச்சு எல்லாமே எந்திரமான் தான் அப்படின்னா, அப்ப நடுவில் இருக்க வச்சு கேட்க வேண்டாம், சகலமும் எந்திரமான் தான் அப்படின்னா. இந்த சின்ன வசதியும் நிர்வாகம் பண்றான், பெரிய வசதியும் நிர்வாகம் பண்றான். ஒரே மாதிரியா இயல் பெருமை பெருமை திருமை எதுமை மாய் ஆனா திருமைனா ரொம்ப திருப்பி வருது, எதுமைனா நீட்ட. அதாவது அளவுல ரெண்டு விதம் உண்டு, சின்னது திருசுன்னு ஒரு அளவு, அப்புறம் குறியது நீண்டது அப்படின்னு நீளத்தை எடுத்து கணக்காச்சு ஒரு அளவு. அந்த விட சின்ன தொழில் பெரிய தொழில்கள் உண்மையில் அந்த மாதிரியா அந்த திருமையாகவும் நெடுமையாகவும் அதாவது குறுகிய வச்சாகவும் பெரிய வச்சாகவும் இப்படியாகவும் எந்திரமான் தான் இருக்காங்க. அதுதான் மற்றமாய் அது மட்டும் அல்ல, மற்றும் இன்னும் திழல்வன நிற்பனவா, திழல்வனா போய் கொண்டிருக்கும் வச்சுக்கள், சிற வச்சுக்கள், நிற்பனானா அச்சர வச்சுக்கள், நெரிக்காமல் இருக்கக்கூடிய தெரிக்கிற வச்சுக்கள் யாருன்னு கேட்டா மனிதர்கள், மிருகங்கள், பட்சிகள், குழு வீட்டிகள் முதலானதெல்லாம் சரிகார வச்சு விதிக்கப்பட்டாங்க. தாவரங்கள் முதலான அச்சேதனம் வச்சுக்கள் அல்ல. இந்த சராசரம் அப்படிங்குள்ள தெரிக்கிறதும் அச்சரிக்கிறதுமாக அப்படி சராசர வஸ்துக்களாக சந்திரமான் இருக்கான. ஏன்னா தரிக்கிற வஸ்துக்கள் தெரிக்க முடியுது, நடக்க முடியுது, அதே ஒரு அழகான விஷயம். அவர் நடக்கும்படியான சக்தி வச்சிருக்கு விமான அளவு கூட இருந்து விவாகம் பண்ணி இருக்கான். சின்ன சின்ன சின்ன புளி பூச்சி கூட அழகா நடந்து போகும் சக்தி, எறும்பு கூட அழகா நடந்து போகும். அச்சரமான வஸ்து இருக்கு இந்த பர்வதங்கள், அதுக்கப்புறம் வந்து விரக்ஷங்கள் முதலானது எல்லாம். அதுக்கெல்லாம் அதெல்லாம் தெரிக்காம இருக்கிறதா மரங்கள், மரங்களே நடக்காது. நம்ம என்ன பேசி போகணும், மரங்கள் தான் நடக்க ஆரம்பித்தால் நமக்கு என்ன ஆகும்? நல்ல வேலையா மரங்கள் நடக்க, நல்ல வேலையா பர்வதங்கள் நடக்கல, பர்வதங்கள்லாம் நடக்க ஆரம்பித்தா நமக்கு ஏற்றுக்காகும். அப்போ அச்சர வஸ்துவை அச்சர வஸ்துவாக இந்திரவான் நிச்சயத்தே பெரிய பாகியம், சரவஸ்துவை சரவஸ்துவாக இந்திரவான் நிச்சயத்தே பெரிய பாகியம். அப்படி இரண்டையும் நிர்வாகம் பண்றாங்க. சுத்தமாக எந்திரவான் இருக்கான், அவன் எல்லாம் இதெல்லாம் அல்லன் இதுவா இருக்கான்னு சொல்லிட்டு இது இல்லைங்கிறது ஏதா இருக்கான், ஏதா இல்லாமல் இருக்கான், வெயிலா இருக்கான், வெயிலா இல்லாமல் இருக்கான்னு ஒண்ணு கேட்டுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேரலா இருக்கான்னு அர்த்தம் புரிய இருக்காங்க. என்ன கேட்டா நேரலை நிர்வாகம் பண்றான் எந்திரவான், நேரத்துல அந்தரியாமல் இருக்கான், நேரலை நிர்வாகம் பண்றான் அப்படிங்கிறது புரியுது. வேலை இல்லாமல் இருக்கான்னா என்ன அர்த்தம் கேட்டா, வேலா இருக்கான்னா அப்ப வேலை குறிக்கிற தோஷங்கள்லாம் அவனுக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி நினைச்சுட்டு அவன் வேண்ட, அதாவது என்ன கேட்டான், ஒரு ஜீவாத்மா இருக்கான் சொன்னது, ஜீவாத்மா மனுஷனா இருக்கான் அப்படின்னா அப்ப மனுஷ செடி இருக்கனாலே அந்த ஜீவாத்மா என்ன சுத்த துஷங்களோ ஞானங்களோ என்ன அவனுக்கு உண்டுமே இருக்கும். மனுஷ தெரியறதுக்கு எதுவும் வர முடியாதோ அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. சில சுத்த துஷங்கள்லாம் மனுஷ தெரியறதுக்கு வர முடியாது, இல்லை வர முடியாது சொல்லிட்டாங்களா அவனுக்கு வராது. அப்படின்னா மனுஷனா இருக்கான் அப்படின்னா, ஒரு ஆத்மா மனுஷனா இருக்கான் அப்படின்னா மனுஷன் சரீரத்துல வரக்கூடிய சிலதற்கு மட்டும்தான் வரும், ஞானம் மட்டும்தான் வரும், இஷ்டம் மட்டும்தான் வரும், மற்ற எல்லாம் வராது. சரீரத்தை மிருகமா இருக்காங்க, மிருக சரீரத்துல இருக்கக்கூடிய சில திருப்பங்களே ஞானம் மட்டும்தான் வரும், மற்றதெல்லாம் வராது அப்படின்னு அர்த்தம். அதேன்னு கேட்டானா, அந்தந்த சரீரத்துல இருக்கும்போது அந்தந்த சரீரத்தினாலே வரக்கூடிய குணமோ தோஷங்களோ அது வரத்தான வரும் அப்படின்னா, ஆனா எந்திரவான் இத்தனை வருஷத்துக்குள்ள சரீரமா இருந்தா கூட இதனுடைய பாதிப்பு எதுவும் அவனுக்கு கிடையாது. இதனால வரக்கூடிய குணதோஷங்கள் எதுவும் எந்திரவான் திருப்பா தேசங்கள் கிடையாது. என்ன கேட்டானா, இப்ப சரீரம் போச்சுன்னா ஆத்மா என்ன பண்ணும், ஆத்மா இங்க நிற்காது உடனே ஆத்மா கலைஞ்சி போகும்னா சொல்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே எந்திரவானுக்கு கிடையாது. ஏன்னா சகல தோஷங்களுக்கும் எதிர்த்தாக இருக்கக்கூடிய எந்திரவான் அகில ஹேய பிரச்சனைகா அப்படின்னு சொல்றாரு. சகல ஹேயத்துக்கும் பிரச்சனைகமாக எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய ஒரு எந்திரவான் எங்கேதான் இருப்பான், மரமா தான் இருப்பான், ஆனா மரம் இல்லாம மரமா இருக்கான், மரத்துக்குள்ள அத்தறியாமையா இருப்பான், மரத்தை நியமனம் பண்ணிருக்கான். நாம எப்படி சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கோம் அந்த மாதிரிதான் மரத்துக்குள்ள பரமாத்மா இருந்திருக்கான், மரமாகவே தான் இருக்கான். ஆனால் அந்த மரத்தினாலே வரக்கூடிய பாதிப்புங்கிறது எதுவுமே கிடையாது. அது நமக்கு உண்டு, நம்ம சரீரத்தை எடுத்தோம், சரீரத்தினால வரக்கூடிய பாதிப்பு நமக்கு உண்டு. அதனால சுகத்துக்கும் ஒரு சரீரத்தை அதிகத்தான் வருகிறதா இல்லையா, அப்பாவுக்குதானே இருந்திருக்கு, அதிகப்பட்ட ஆத்மாவுக்கு தானே இருக்குது. ஆனா உள்ள இருக்கிற எதிரவானுக்கு இருக்காது, அவனே அந்த சரீரத்துக்குள்ள இருந்தா கூட கரத்தை வச்சுனா கூட எதிரவானுக்கு தெரிஞ்சாது அப்படின்னு. அதனால அவனுடைய பாதிப்பு இல்லாமல் இல்லாமல் இருக்கிறதுனாலே அந்த வெட்டுவாள் இல்லைன்னு சொல்லணும். வெட்டுவாவும் இருக்கான் ஆனா வெட்டுவா இல்லாமல் இருக்கான். இதை வேதனையே அழகா சொல்றது அந்தரியாமி கிராமத்துல, எந்த வருஷத்துள்ள இருக்கானோ அந்த வருஷத்துள்ள அந்தரியாமை அமிர்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அமிர்தம்னா தோஷம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அவையெல்லாமாய் மலர்ச்சியில வந்து எல்லாம் சொல்லும் போது அவையெல்லாமாய் எல்லாம் இங்க முன்னாடி சொல்லியிருக்காரு. அதனால நீங்க விசேஷமா சாதிக்கல, அதாவது அந்த தோஷங்கள் எல்லாம் இல்லாத இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது சாஸ்திர சாமி சாதிக்கல, அந்தந்த தோஷங்களில் அசம்ஸ்கிருஷ்டனாக இருக்கான். மயனவாய் வந்துவான் திருவிண்மகர்மன் நிமிரான் அப்படிப்பட்ட எதிர்ப்பான் திருவிண்மகளை அவன் சேர்ந்திருக்கிறான். போன பாசுரத்துல சொன்னார் திருவிண்மகன் சேர்ந்த அப்பன் அப்படின்னார். என்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுவாய் நின்னப்பன் முடித்து திருவிண்மகர் சேர்ந்த அப்பன் சேர்ந்தாலும் இங்க வந்து சேர்ந்திருக்கான். என்னன்னு ஸ்ரீமகன் இங்க வந்திருக்கான், ஸ்ரீதேவி குண்டத்துல இருக்கிற பிடிக்காமல் அங்கிருந்து வந்துட்டான். வைக்கும் பேர் வரைய பேர்தான் இருக்கான். இருக்கா கூட மாயாவி பரமானந்தம் செத்வா வைகுண்டமுத்தவன் சாமி உத்திரமே சமயாசகமோட பேரு வைகுண்டத்தை உட்கொண்டு திருப்பதி சொன்னாலும் அதே பகவான் தான் இந்த இந்த உத்திரகாண்ட் பண்ணி வந்தான் நேற்று பார்த்தோம். அதனால வைகுண்டத்தை விட்டுட்டு எந்திரமான் இதை வந்து தேர்ந்து இருக்கிறான் அப்படின்னு போன வாசகத்தில் சொன்னார். இந்த வாசகத்தில் திருவிழாக மன்னுகிறான் அப்படிங்கிற மண்ணுனா திடமா பிடித்து கொண்டு இருக்கிறான் அப்போ இதை வந்து சேர்ந்து எந்திரமான் நான் விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் யாருக்காக வந்தான் எந்திரமான் பூமாதேவி விவாகம் செய்திருந்து மார்க்கண்டேயருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எந்திரமான் வந்தான். இப்போ பூமாதேவி விவாகம் செய்து கொண்டார், மார்க்கண்டேயருக்கு அனுகிரகம் தான் பண்ணார், அப்புறம் போக வேண்டியதுதானே? ஆனா போகல, இங்கே திருடமாக இருந்திருக்காராம். திருவை நகர் தன் எதிரான் அப்படின்னு ஏன் திடமா இருந்திருக்காரு அப்படின்னா, இந்த பூமாதேவி விவாகம் பண்ணிட்டு எல்லாம் இருக்கட்டும், முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் ஜீவர்களை எல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அர்த்தம் சொல்றார், எல்லாம் கவிஞர் அர்த்தம் என்ன கேட்டானா, ஆழ்வார் என்ன சொல்றாரா, அந்த திருவிநகர் எந்திரவான் இருக்கான் இல்லையா, அவன் எல்லோரும் சேர்ந்த இடம் இந்த இடம் திருவிநகர்ங்கிறது. ஏன்னா நான் இங்கேதானே உட்காந்துருக்கேன், நான் அங்கே திருவிழத்தில் திருப்பாட்டிடம் இருந்தே அந்த எதிரவான் எனக்கு சேர்ந்தது எல்லோரும் சேர்ந்தான். இப்போ நம்மாழ்வாரோட சேர்ந்த இடம் இந்த திருவிநகர் தானே அப்படின்னு அந்த இடத்துல ஆசையோட அதை விட்டு போகாமல் இருக்கலாம். ஏன்னா நமக்கு பிடிச்சவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவரோட நம்ம எப்ப சேர்ந்தோம், சேர்ந்த இடம் இல்லையோ அந்த இடமும் நமக்கு பிடிச்சு விடும். அப்புறம் அது விட்டு நம்ம புரியவே மாட்டோம் எப்பவுமே, இதுதான் நான் அவரை சந்திச்சேன் முதல் முதல்ல அப்படின்னு அந்த இடத்த நம்ம கொண்டாடிட்டு போக முடியும். எங்கெருமான் திருப்பாடு இடம் பிடிச்ச பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன், பிராட்டியோட அவதா பிராட்டி அவதாரம் பண்ணா அந்த பிராட்டியோட கூட எங்கெருமானுக்கு விவாகம் நடந்த இடம் திருப்பாட்டு கரையில தான் நடந்தது. அதனால தவ பிரியம்பாங்க ஜென்ம கூகு அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு சேவை பண்றது பார்த்து திருப்பாட்டம் தான் முடியும் அப்படின்னா, ஏன்னா எளிய ஜென்மம் அவங்க ஜென்மஸ்தானம் வந்து அப்படிங்கிற அந்த மாதிரியாக இந்த குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய இடம் எந்திரமான் தீர்வு கொண்டதில் இருக்கட்டும், ஆனால் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு கூட எந்திரமான் கலந்து அவர்களுக்கு சேவையை கொடுத்து அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய இடம் திருவிநகர். அதனால இந்த திருவிநகரே எந்திரமான ரொம்ப பிடிச்சி போயிட்டா இங்கதானே குழந்தைகள் எல்லாம் இருக்குன்னு, அதனால இந்த திருவிநகரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு இங்க உட்காந்துருப்பாங்க. இந்த பில்லா அழகா சொல்லுகிறார், திருவிநகர் என்னோடு சம்சேஷிக்கப்பட்ட தேசமாகையால் இனி ஆத்மாந்தமாக இவ்விடத்தை விடேன் என்று எழுந்தருளியிருந்த என் பெருமான் அப்படிங்கிற மண்ணும் வெற்றி அர்த்தம் கூட என்னோடு சம்சேஷிக்கப்பட்ட இடம் போன திருவாரூரில் ஆய்வு அழகு பண்ணார், பெருமானோடு சம்சேஷம் இல்லாமல் அவர் கவிழ்ந்த கவிப்பும் சந்தேகிக்க மாட்டேன்னு அவருடைய கோபமும் பிரணய கோபமும் எல்லாம் இருக்குது. ஆனா அப்படி இருக்கும்போது திருவிநகர் எந்திரமான் வந்து ஆழ்வாரோடு சந்தேகித்தார், அவன் சந்தேகித்த இடம் திருவிநகரானதுனால அது எந்திரமானத்தை ரொம்ப பிடிக்கும் போதுதான். அதனால ஆத்மாந்தமாக நீ எப்ப போவீர் அப்படின்னா சரீரம் போனாதான் போவா, ஆனா திருவிநகர் என்ன சொல்ல அப்ப என்ன சொல்றா, என்னுடைய ஆத்மா இருக்கிறதுக்கு நம்பிருக்கு அப்படிங்கிற அந்த அளவு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். ஆத்மாந்தமாக இவ்விடத்தை விடேன் இந்த இடத்தை விட மாட்டேன் அப்படின்னு திருவிநகரிலையும் சேர்ந்திருக்கான். மழ நெய்வாய் வந்து திருவிநகர்ல நிறைய வந்துகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின, மழலை வாய் வாயில மழலை இருக்கான் வந்துகளுடைய சத்தம் அத்திரமா இருக்கும், மழலைங்கிறது இந்த இடத்துல இனிமையை சொல்லு, எப்படி குழந்தைகளுடைய சத்தம் இனிமையா இருக்கும், அந்த மாதிரி வந்துகள் தான் ஏதோ அர்த்தம் புரிஞ்ச பிறகு ஏதோ உண்மையுன்னு கத்துருக்கு, ஆனா அதுவும் ஆச்சரியமே இனிமையா இருக்கும். கிட்டத்தட்ட வந்துகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்கிறார், ஏன்னா பரவ போக்கியமா இருக்கான் வண்டுகளுக்கெல்லாம் அது தோட்டம் ஒன்று கிடைச்சதுன்னா அந்த தோட்டத்துல நிறைய பூக்கள்ல பேசிட்டு நிறைய பழங்கள் எல்லாம் கிடைச்சேன் ஆசிரியர் சத்தம் போட்டுட்டே இருக்கும், ஆனந்தத்தில் தானே வண்டுகள்லாம் சத்தம் போட்டு சத்தம் போட்டுன்னா ஆனந்தமாக அந்த தோட்டத்திலேயே சுத்தி சுத்தி வந்து அங்கேயே ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி திருவிநகர்ல ஆச்சரியமா வண்டுகள் தான் நிறைய சத்தம் போட்டுட்டு ஆனந்தமாக இருந்துட்டுதான் அப்படிப்பட்ட உத்தியான சமிருத்தி எல்லாம் இருக்கு. வண்டுகள் தான் போக்கிய அதிசயம், நல்ல போக்கிய வசதிகள் நிறைய கிடைத்ததுனாலே வண்டுகள் சந்தோஷத்தில் இருக்கு என்பதாக இருக்கும். உள்ள என்ன கேட்டா வண்டுகள்னா பாகவதர், ஏன்னா எந்திரவாண்டிய திருவடி தாமரையை போது அந்த தாமரையை நிற்கக்கூடிய வண்டுகளாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் அவர்களுக்கு திருவிநகரில் நல்ல போக்கியமான வசுவாக எந்திரமான் கணிச்சிருக்கான். அந்த ஆனந்தத்திலே அவர்கள் மழல வாய் அப்படின்னு ஆச்சுனா எந்திரமானை தோற்றம் நினைக்கிறது, கைங்கரைகள் எல்லாம் நினைக்கிறது, இன்னைக்கும் கூட மகான்கள் எல்லாம் திருவிநகரில் எழுந்து நிற்கிறார்கள் எந்திரமானத்தில் விஷேத கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு. அதனால மழவாய் மண் நிவாழ் திருவிநகர் மண் நிவிரான் வண்டில முரளும் போரல் அப்படிங்கிறார் திருமாலையில, வண்டுகள் தான் வந்து சத்தம் போடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தை தெரிஞ்சது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடமும் கடல் கடன்றி அந்த எந்திரமாண்டிய திருவடிகள் தான் எனக்கு கிடைத்தான். இந்த எதிரமான எதிரிகள் தான் எனக்கு உபாயம் என்பதாக அர்த்தம். லட்சம் அனைத்தம் காப்பாற்றக்கூடிய லட்சகம் தான் அது. ஆக ரெண்டு சொல்ல எந்திரமான் திருவிகள் ரஷ்டகம் சொல்லாமல் எந்திரமான் திருவிகள் தவிர வேற ரஷ்டகம் எனக்கு கிடையாது அப்படின்னு ஆச்சரியமா சொல்லும். பலன்களின்றி மற்றொரு கலைகள் நிலம் எந்திரமான் திருவிகள் தவிர வேற என்ன கலைகள் இருக்கு நமக்கு இல்லைன்னா இல்லாதவர்கள் தான், வேறு ரஷ்டகம் இல்லாதவர்கள் நாம தான். அந்த எந்திரமாட்டிய திருவிகள் தவிர ரஷ்டகமான வேறு எதுவுமே அற்றவர்கள் ஆம் அப்படின்னு நம்மளும் கேட்டுதான் சொல்ற. கடல்கள் அன்றி மற்றோர் கலைகள் நிலம் வெறும் இல்லாதவர்களாச்சும் ஏற்று பாருங்க ஆண்மீங்கடே அப்படியா அப்படின்னு கேட்டா ஆமா பாத்துக்கோங்க இதை சொல்றதுக்கு நேரம் பாருங்கண்ணா எங்க பாக்குறது அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஆழ்வாரம் தண்ணியே காமிக்கிறேன். நான் இப்படி எல்லாம் இருந்தேன் ஆனால் இங்கே எம்பெருமானை தெரிந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த திருவிநகர் எம்பெருமான் தானே தன்னையே எனக்கு கொடுத்து எனக்கு ஆத்மதாரணம் பண்ணி வச்சான். நான் வந்து ஆத்மதாரணமே கிடையாது. அதான் எம்பெருமானை திரிந்து இருக்கும்போது அசத்து தத்துவமா அசன் மேவக பகவதி அப்படின்னு சொல்ற மாதிரி அசத்தாக உண்மை இல்லாதவனாக இருக்கும். எந்திரவான் சேர்ந்த போது நான் சத்தாக ஆயிட்டேன். அதனால தன்னுடைய பிரிவில் இருக்கும்போது அசத்தாக இருந்த என்னை சத்தாக ஆக்கக்கூடிய எந்திரவான் அப்படிங்கும் போது அவனை தவிர வேறு ரஷ்டகம் நமக்கு இருக்க முடியாதுங்கிறதுக்கு என்னையே உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னார். இதையும் பிள்ளான் சாதிக்கும் போது எந்திரமானுடைய திருவடிகள் அல்லது நமக்கு மற்றொரு கதி இல்லை. அவனுடைய கடாட்சம் பெறுவதற்கு முன்பு என்னுடைய சத்தை இல்லாமையாலும் அவன் கடாட்சித்து அருளினவாறே நான் உலனாகையாலும் நமக்கு அவனல்ல கதி இல்லை என்னிடம் எல்லாருக்கும் பிரசித்திக்கலாம் அப்படிங்கிற நீங்க நம்மளா சொல்ற என்னையே பார்த்து வச்சுக்கோங்க. நயர் வர மதிநல மருமகன் எவனவன் அப்படின்னு எந்திரமான் மதிநல மருமை என்னை வச்சிருக்கிறதுனால நான் திருவாயிரை அடைந்திருக்கேன். நான் முன்னாடி எந்திரமான இந்த கடாட்சம் இல்லாத போது நான் இல்லை. நான் என்ன நான் யாருமே யாருக்குமே தெரியாது நான் இல்லை. எந்திரமானுடைய கடாட்சம் வந்த பிறந்தான் நான் வந்து நம்ம ஆழ்வார் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் நம்ம ஆழ்வார்னு சொல்ல முடியாது. ஆஹா அது என்னையே உதாரணமா எடுத்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்ற நாமும் நம்மையே உதாரணமா எடுத்துக் கொள்ளலாம். எந்திரவானுடைய கடாட்சம் கேட்டா நம்ம ஒண்ணுமே இல்லை, ஒரு வருஷமே இல்லை. லோகத்துல எத்தனையோ புது குச்சிகள்லாம் இருந்த மாதிரி நாமளும் அப்பை சென்று அங்கேயே கிடைப்போம்னு கருத்து கற்று அந்த பிராகிருதமான சரீரத்திலேயே இருந்துருக்கோம். ஆனால் எந்திரவானுடைய கடாட்சம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கேட்டா நாம் நாம ஆரோம், நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டு சரீரத்தை காட்டும் வேறையான ஆத்மாவை புரிஞ்சுன்னு அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது வழி தெரிவிக்கிறோம் இல்லையா? அதுதான் வேதம் சொல்றது. அசன்மே அவசபவதி அசத்ரம்ஹேதி வேதசேத் அஸ்தி ப்ரம்ஹேதி சேத் வேத சந்தமேனந்ததோ விதுர்ஹி. என்னத்தை தெரிஞ்சுக்கிறனா அவன் அசத், என்னத்தை தெரிஞ்சுக்கிறனா அஸ்தி பிரம்ம அப்படின்னு தெரிஞ்சுட்டானா அவன் உண்மையிலே அவன் தான் இருக்கான் அப்படின்னு. ஏன் கேட்டா எந்திரமான தெரிஞ்சுக்காமல் வெறும் ஆத்மாவ சரீர போகம் மாத்திரம் பண்ண வச்சுக்கோங்க. சரீரம் தான் அவர் ஆத்மா உங்களுக்கு கிடையாதுன்னு ஆயிடுச்சு. சரீரத்தையே பிரதான அவனுக்கு இருப்பான். இப்ப சரீரமே தான் அவன் ஆயிட்டான். ஆத்மாவை பத்தி எதுவுமே நினைக்கல அப்படின்னு அர்த்தமா. ஆனா அப்பா பத்தி நான் சரீரமில்லை, நான் ஆத்மா அகம் ஆத்மா என்ன தேசி அப்படிங்கிறத தான் பேசுகிறேன். நான் ஆத்மாவை நான் உங்களுக்கு சரீரம் இல்லை அப்படிங்கிற நம்ம ஒன்றும் சரீரம் இல்லை. நம்ம ஆத்மான்னு தெரியும் போது தானே ஆத்மாவுக்கு ஒரு சத்தையே உங்க வருது. இல்லாட்டா சரியுமே ஆத்மான்னு சொன்னா நீனும் அதுதான் ஆயிருந்தது என்பதாக சொல்ற. அதனால இதை விட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். எந்திரமானுடைய திருவிழிகள் தவிர வேறு நமக்கு கதி கிடையாது என்பதை புரிந்து கொள்ளலாம். என்று தன் முகப்பே நிமிர்ந்த பாலிமயன் தன்னை திருகூர் படகோதம் சொன்ன ஆணையார் இடத்தில் திருவின் நகத்தம் வல்லார் கோணையின்றி விண்ணோர்த்து மாணவர்கள் உலகத்துல எல்லாரும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக எல்லாருக்கும் தெரியும்படி பிரத்யட்சமாக நடந்து கொண்டான். ஏதோ மறைவுல நடந்த காரியம் கிடையாது, எல்லாரும் பார்க்கும்படியாக பிரத்யட்சமாக தன்னுடைய திருவடியை நிறுத்தி எல்லோருக்கும் அனுகிரகம் செய்த அந்த எம்பெருமானுடைய திருவடியை அந்த எந்திரமானை பற்றி குருகூர் தடகோகம் சொன்ன ஆயிரம் பாகங்கள் அதுமே இந்த திருவிநகர் தட்டு. இது ஆணை அப்படிங்கிற ஆணைனா ஐஸ்வர்யம் மட்டும் எந்திரமானுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த பத்து பாகங்கள் எந்திரமான எப்படி சகல ஜகத்தையும் நிர்வாகம் பண்ணுகிறான் என்பதை ஆச்சரியமாக சொல்லக்கூடிய இந்த பத்து பாகங்களும் யார் வந்தாரோ அவர்கள் இன்னோருக்கும் பிறவர்களே நித்திய சூரிகளுக்கும் நாயகர்களாக இருப்பார்கள் அப்படின்னர். நித்திய சூரிகள் கூட அவர்கள் சேவை செய்வார்களாம். இந்த திருவிநாயகத்தை பார்த்து நல்லவர்கள் இருப்பார்கள். நித்திய சூரிய அவர்கள் சேவை சேவித்து சூரியெல்லாம் பண்ணுவார்களாம், பாராட்டுவார்களாம், கொண்டாடுவார்களாம் அப்படின்னா. நித்திய சூரியன் கூட கொண்டாடுவாங்க, அதெல்லாம் எத்தனையோ நல்ல பெருமாள் இருக்கின்றது, அதெல்லாம் புதுசு தானே. இது என்ற இந்த திருநீர் பத்து பாட்டு எனக்கு தெரியும் அப்படின்னா கொண்டாடுவாரா அப்படின்னா, ஏதோ ஆழ்வார்கள் சொல்றா நினைக்க வேண்டாம். போனை இன்றி அப்படிங்கிற ஒரு போனையா சொல்லலை, நானும் உண்மையா சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். புகழ்ச்சிக்காக சொல்லலை, வக்கரமாக சொல்லலை, நேர்பொருளை சொல்லுகிறேன். நேர் இல்லாத போனைனா நேர் இல்லாத, நேர் இல்லாத ஏதோ ஒரு போனை நம்ம பக்கத்து பாக்குறதுக்காக சொல்றேன் நினைக்க வேண்டாம். உண்மையான ஒரு விஷயத்தை சொல்றேன், நித்திய சூரியர்கள் பத்தாலும் உங்களை கொண்டாடுவார்கள். இந்த பத்து வார்த்தையும் எந்திரவாண்ட ஐஸ்வரியத்தை சொல்லக்கூடிய இந்த பத்து வார்த்தையும் நல்லவர்களை நித்திசூரிகள் தலைமையில் வைத்து கொண்டாடுவார்கள் அப்படின்னு சாதித்தார். கான்மின்கள் உலகீர் என்று தன் முகப்பேடு இருந்த பக்தர்கள் உலகீர்னு கூப்பிடுற என்றுமார் முகப்பேர் எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா திருவினாலே அழைக்கும் போது எல்லாரையும் தான் அறந்தார். எல்லாரும் சாதிக்கிறார் ஆஸ்திக அனாஸ்திக விவாதமின்றிய சர்வ ஆத்மாக்களும் கண்டு வாழுங்கள் என்று இந்திரவானை ஆசிரியர்கள் இந்திரவானை ஆசிரியர்கள் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த திருவிடினாலே சராசர மத்தியகர சரணபஞ்சதே அனுப்பி தாண்டி திருவிடயத்தை எல்லாரும் வச்சுட்டார். எல்லாரும் பாருங்க சுற்றி இந்திரவானை அழைக்கிறார் அனுப்பி. அதனால ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் சேவை கொடுத்தார் பெருமாள், ஆனா ஆசிரியர்கள் சேவை கொடுக்க மாட்டார்னு எப்பயுமே பார்த்துருக்கேன். ஆனா அந்த திருவிட்டர் பெருமாள் இடம் வந்தார் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட முதல்ல அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி காண்பித்தாராம். அப்படிப்பட்ட எந்திரமான சர்வாத்மாக்களும் கண்டு வாழுங்கள், இதை பார்த்து வாழ்க்கை பெறுங்கள், இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜீவனத்தை பெறுங்கள் அப்படின்னு தன் திருவிடை காண்பித்தான் என்று அவர்கள் கண்முகப்பே நிமிர்ந்த தாளினையன் தன்னை. அப்படிப்பட்ட தாளினையன், தாளினா திருவடி, இணைனா ரெட்டை, இரண்டு திருவடியை உடையவன் என்பதுதான் பதத் துவந்தம் அப்படிங்கிறாள். அதுதான் அந்த எந்திரமான் தன்னை, அந்த எந்திரமானை அர்த்தம் குருகூர் படகோபம் சொன்ன நம்ம அவருடைய திவ்ய சேத்திரத்தை தேர்வு செய்யும் ஆணை ஆயிரத்து திருநகர்பத்தும் வல்லார். ஆயிரம் பாசுரம் இந்த திருநகர்பத்து ஆணை எந்திரமானுடைய ஐஸ்வர்யத்தை சொன்னார், எந்திரமானுடைய சர்வ நிரந்தரத்தை சொன்னார், இந்த திருவாய் மொழியை வந்தார், அயர் வரும் அமரர்களுக்கு நிசம்சயமாக பிரதம பூஜ்யராக என்கிறார் அப்படின்னு சொல்லாங்க. இது வந்து இந்த திருவாய் மொழியை யார் வந்தார், சர்வ நிரந்தரத்தை சொல்லி எல்லாத்தையும் நியமனம் பண்றான் அவர். இன்னொருத்தன்னா அயர் வரும் அமரர்களுக்கு இப்படியான நித்தியசூரிகளுக்கு நித்தம் செய்யமாகங்கிறது போனையின்றி எடுத்து கிடக்கும். ஒரு சந்தேகமும் பட வேண்டாம், இது சொன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அதெல்லாம் ஆகாது என்ன சொன்ன நித்தியசூரியர் நாம இங்க அப்படின்னு நினைக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாவருக்குறவர்களே அவர்களுக்கு சீக்கியர்களாக கட்டாயம் ஆவார்கள் அப்படிங்கிற அப்படின்னு ஆழ்வார் சொல்லிட்டார். ஆனா கூட இதுக்கு சாத்திரியம் என்ன அப்படின்னு கேட்டார். அது எப்படி நித்தியசூரியெல்லாம் பூஜிப்பார்கள், பொதுவாக நம்ம லோகத்துல என்ன பார்த்துக்கோம் கேட்டேன். ஒரு உதாரணம் சொல்றேன், ஒருத்தர் வந்து 30 வருஷமா பெருமாளுக்கு கைங்கரியம் வேதபாராயணம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு வச்சிருக்கு. அப்போ ஒருத்தர் வேதபாராயணம் அப்போதான் வேதாத்தியன் பண்ணி வச்சு சின்ன பையன் ஒருத்தன் வரான் அப்படின்னு வச்சுருக்காரு. அப்ப இந்த பையன் வேதா அத்தியனம் பண்ணி இது சரியா முடிக்கிறது இல்லை, அப்பதான் பாராயணத்துக்கு வரா. 30 வருஷமா வேதபாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தார். அந்த வேதபாராயணம் பண்ணிட்டு இருந்தார் இந்த பையனை கூட்டு இவனை சேவித்து இவனை கொண்டாடி கொண்டு வரணும். ஏன்னா அவர் 30 வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே அவர் நினைக்கிறார். இவன் தான் அவரை கொண்டாடுவான். அப்புறம் வந்து இவன் ஏதாவது சரி தப்பா கூட அவர் கோவிச்சுங்க, ஏன் ஏண்டா இப்படிலாம் பண்றேன் அப்படின்னு. இவன் இவன் சொன்னா ஏன்டா நான் சொல்லுவா பண்ணிட்டுவேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு. இவர் யார் சீனியர் யார் சீனியர் முதலானவர்னா எல்லாத்துக்கும் உண்டு. அந்த மாதிரி ஒருத்தர் நித்தியசூரியர்ன்றவர் அனாதி காலமாக எந்திரமானை சொன்ன சொல்லுவார். நாமெல்லாம் இப்பதான் திருவாய்மொழி அப்படின்னு ஒண்ணு படிச்சு அதுல கஷ்டப்பட்டு இந்த திருவிநாயர் பத்து பாட்டை நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த நித்தியசூரிகள் நம்மை கொண்டாடுவார்கள். இந்த திருவிநாயர் பத்து பாட்டும் எந்திரமானுடைய ஐஸ்வரியத்தை சொல்லக்கூடிய பத்து பாட்டையும் சொல்லவர்களை அந்த நித்தியசூரிகள் கொண்டாடுவார்கள் அப்படின்னு காண்பிக்கிறார். எப்படி கொண்டாடுவார்கள் புரியலையே, ஏன்னா அவர்கள் அனாதிகாரமா இருக்கார்களே அப்படின்னு வந்தா அதுக்கு சாட்சா சுவாமி அழகா சமாதானம் சாதிச்சிருக்கார். அதாவது இந்த அர்த்தத்தில் இப்படி ஒருவருக்கும் விவாதம் பண்ண ஒன்னாது, சர்வதோஷ நிர்முக்தனாய் சுத்த சத்தமய தேசத்திலே போயிருந்தது பகுதியற்ற ஆதாரத்தாலே நீலாய் பூத்திர சந்தானம் பண்ணுகிற இப்பை இங்கே இருந்தே சிலர் பெற்றால் சம்சாரத்திலே இருக்கச் செய்தே நம்முடைய திசைகள் இவருக்கு உண்டாவதே என்று நித்தியசூரிகள் இவர்களை பூஜிக்கையும் விவாதம் இல்லை அப்படின்னு அழகாக. அதாவது என்ன கேட்டானா, மேலே இருக்கக்கூடிய நித்திய சூரியன் தான் எதிர்மானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் இல்லையா. அதனால என்ன சக்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் அப்படின்னா எதிர்வாண்டிய ஐஸ்வர்யத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். எந்திரவான் சகல ஐஸ்வரியமுடைய சகல லோகத்தையும் அவன் தான் நியமனம் பண்ணக்கூடியவன். எந்த சின்ன வஸ்துவானாலும் சரி, எந்த பெரிய வஸ்துவானாலும் சரி, எந்த லோகமானாலும் சரி, எல்லாவற்றையும் எந்திரவான் தான் நியமனம் பண்ணிக் கொண்டிருக்கான்னு எந்திரவான் இருந்த ஐஸ்வர்யத்தை சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தான் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த விஷயம் வந்து தங்களுக்கு தெரியுமே தவிர மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னு கேட்டா சகல லோகத்தையும் எந்திரவான் தான் நியமனம் பண்றானோ, சின்ன சின்ன வஸ்துகளை எந்திரவான் தான் நியமனம் பண்றானும், பெரிய பெரிய வஸ்துகளை எந்திரவான் தான் நியமனம் பண்றானும், அவன் நியமனம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதையும் நித்தஞ்சரிகளுக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியாது இல்லையா. அதனால பூலோகத்துல இருக்கிறவருக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான். அதுக்கு ஆழ்வார் வந்து செய்கின்ற பத்து வாகரத்தை பூலோகத்தில் இருப்பவர்கள் சொல்லும் போது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களாம். என்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயம் பூலோகத்தில் இருப்பவர்கள் எப்படி தெரிஞ்சது? இவர்கள் ஆச்சரியமாக நாம ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி ஆழ்வார்கள் அதனாலே இவர்கள் எந்திரவாண்டிய ஐஸ்வர்யத்தை ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். பூலோகத்தில் இருப்பாங்க என்ன நடிச்சுருக்கான் கேட்டா, இந்த இங்க இருக்கக்கூடிய வெட்டத்தான் தெரியும், இதெல்லாம் நம்மளுடைய கர்ம பலனாக வந்தது எல்லாமே. நமக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கோ அவனுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கோ அதுக்காக எல்லா வசதியும் பொதுவா, அதனால கர்மாதீனமாக இதெல்லாம் வந்ததுன்னு இருக்குது. இது கர்மாதீனமா வந்தது இருக்கட்டும், ஆனா நித்திய சூரியன் என்ன நினைக்கிறானா, இதெல்லாம் எதிர்மாண்டி இருக்கு நினைக்கிறான். அதனால அதுக்கு அவளுக்கு இதெல்லாம் அவளுக்கு சுகம் தான், சுகம் கொடுத்தாங்க. அதாவது எம்பெருமானுடைய விபூதின்னு பார்த்தா எல்லா வருஷமுமே சுக்கம்தான் கொடுக்கும், நம்மளுடைய கர்ம பலன் பார்த்தா எல்லா வருஷமே துக்கம் தான் கொடுக்கும். இதுதான் இருக்கு, இதுதான் நியதி. பாட்சியக்காரர் அழகா ஒரு உதாரணம் சாதிக்கிறேன். இது புத்தி பாட்சியத்துல ஒரு ராஜா ராஜகுமாரன் ஒருத்தர் இருந்தாமா, அவனை வந்து எதிர்நாட்டு ராஜா ஒருத்தன் திருச்சி சிறையில வைப்பான், இல்ல இவனுடைய சிறையில வைப்பான். எதிர்நாட்டு ராஜா ஒருத்தவன் தான் இவன் எல்லாம் மற்ற பேரும் அறிஞ்சு கொடுக்கணும், ராஜ்யத்தை புரியுமா, அந்த ராஜகுமாரன் மாற்றிட்டான். அவனை ஜெயிலு போட்டு கதை விட்டு வெளியில ஒரு உத்தவம் பண்ணிட்டான். அவன் அந்த சிறையில உட்காந்து அழுதுட்டான். இதே கொஞ்ச நாள் பார்த்து கொஞ்ச நாள் ஆனவன என்ன பண்ணா, இந்த ராஜா வந்து தப்பிச்சு போனவன் இவர் அங்கே ஒரு சைன்யத்தையெல்லாம் கிடைத்து மறுபடியும் ஒரு மதுரை கிடைத்து வந்து அந்த எதிர் ராஜாவை எல்லாம் வகிச்சுட்டான். வகிச்சுட்டு அந்த சிறையிலேருந்து தற்கமா அமைச்சு சொல்லிட்டான். தெரியுமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த குமாரன் என்ன பண்ணானா கேட்டா, யார் யார் தப்பு கொண்டாலும் அவர்களையும் அந்த சிறையில அடைக்கிறானு அடைக்கும் போது அந்த சிறை தப்பு பாக்குறாங்க. அப்போ அவன் என்ன தோணும் கேட்டா, இந்த சிறை தான் ஒரு காலத்துல நான் கட்டுப்பட்டு இருந்த இடமாக இருந்தது, ஆனா இப்ப பாருங்க எனக்கு இந்த சிறைக்கு நிர்வாகம் நான் தான். ஏன்னா எங்க கட்டில எங்க அப்பாவுடைய பூஜியம் இது, எங்க அப்பா ராஜாவா இருக்க அவருடைய செல்வம் இது அப்படின்னு அந்த மாதிரி பார்க்கும்போது தன்னுடைய அப்பாவுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிறைக்காலும் சந்தகம் இல்லை. ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கும்போது இவருடைய கர்மா தீர்மானும் சிறைக்காலும் சந்தகமா இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த சம்சாரமானது நம்மளுடைய கர்மாதீனமாக நாம பார்க்கும்போது நமக்கு தந்தகமாக இருக்கும். அதே விதத்தில் எந்திரவானுடைய ஐஸ்வர்யம் இது, எந்திரவான ஆலோசனை பார்க்கும்போது நமக்கு ஆனந்தமாக இருக்கும். நித்திய சூரியன் தான் எந்திரவான ஐஸ்வர்யம் பார்க்கறான், அதனால அவளுக்கு சம்சாரமே கிடையாது. அவன் நேரம் இங்க வந்தா கூட அவளுக்கு சம்சாரமாக ஆகாது. நாமெல்லாம் நம்ம கர்மாதீனமாக இருக்குன்னு இருக்கோம். அப்படி கேட்டு ஆழ்வார் அழுத்தே இந்த பத்து பாக்குறதுனாலே இது வந்து எந்திரவானுடைய ஐஸ்வர்யம் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு நினைச்சுக்கோங்க. அப்ப இந்த சம்சாரமும் நமக்கு வந்து வைகுண்ட மாதிரி பரம போகத்தை ஆனந்தத்தை தரக்கூடியதாக ஆயிரம் எதிர்வாண்டிகள் யூட்டின் அதை நினைச்சு நித்திய சூரியன் ஆச்சரியப்படுறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவளுக்கு கூட தெரிஞ்சு பாருங்க, பூலோகத்தில் இருப்பாங்க சிறையில் இருப்பாளுக்கு தெரிஞ்சு கொடுத்த எப்படி தெரிஞ்சு கேட்டா, இந்த திருவிழா பத்து பார்த்ததுனால தானே அவர்களுக்கு தெரிஞ்சது. அதனால அதை நினைச்சு ஆச்சரியப்பட்டு நாம் பெற்ற பாக்கியம் இவர்கள் இப்படியே பெற்றார்களே, மேலே அந்த கிராமம் இப்படியே இருந்தே பெற்றார்களே என்பதாக கொண்டாடுகிறார்களாம். அதாவது லீலாவில் தெரிகின்றான மண்ணை வைத்து இங்கே இருந்தே சிலர் பெற்றார். சம்சாரத்தில் இருக்கே நம்முடைய தசைகள் இதற்கு உண்டாகிறார். சம்சாரத்தில் இருக்கும்போதே நித்தியமாக இருக்கா பாருங்கள், இன்னொரு மீடியா எல்லாமே அனுபவிக்கிறா பாருங்க அப்படின்னு அதை நினைத்து ஆச்சரியப்பட்டு கொண்டாடுவார்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட உயர்ந்ததான ஒரு ஞானத்தை, இப்படிப்பட்ட உயர்ந்ததான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி, இந்த திருவிநகர் திருவாய்மொழி என்பதாக இருக்கும். ஆனால் நித்திய சூரியனுக்கும் பூஜ்யர்களாக ஆவார்கள் இந்த கிருஷ்ணனை அனுபவிக்கிற சோதனை அர்த்தம் ஒண்ணுன்னா பார்த்தோம். கடைசியா சொன்ன பாத்திரத்துல இன்னைக்கு சொன்ன பாத்திரத்துல தாயார் தாயாதி ஆவார். தாயாகவும் இருக்கான் அத்தாயாகவும் எழுதுவாங்க. தாயனா இருவர் அத்தாயனா வெயில் அப்படின்னு வச்சுங்க. ஏழாகவும் வெயிலாகவும் இருக்கான். இது ரெண்டு பரஸ்பர விருப்பங்கிறது காணிக்கிட்டேன். தாயா அத்தாயானே கருத்து போற வேண்டும். தாயா தப்பான்லாம் சொல்லாமல் அதனால தாயாகவும் அத்தாயாகவும் எழுதுமான. ஆதிபதத்தினாலும் இன்னும் இந்த பாத்திரத்துல சொன்னது என்னென்னோ திருமை நிலை அந்த மாதிரி திருமை பெருமை எல்லாமும் எழுதுமான் இருக்கான். முதல் அதாவது அந்தந்த பாசத்துல ஆரம்பத்தில் சொன்ன மட்டும்தான் தேசியம் செல்ல மற்றது ஆதிபதத்தினாலே நம்ம எடுத்துக்கணும் என்பதாக பார்க்கலாம். சொல்லி அதிக கட்டகம் எந்திரவான் வந்து சேராதையும் சேர்க்க வைப்பவன் அரசர் விருந்தங்களாக இருக்கக்கூடிய வஸ்துகளையும் நிர்வாகம் பண்றவன் அர்த்தம். பிராக கிருஷ்ணம் சதாரிகை லோகத்துல விருத்தமான வஸ்துக்களை யாராவது நிர்வாகம் பண்ணுவாளா? இதுக்கு என்னுக்கு நிர்வாகம் பண்றதோ இன்னும் போக முடியாது, அதுதான் ஆகும். ஆனால் எந்திரவான் நிர்வாகம் பண்ணீங்கன்னா அந்தர்யாமியா இருக்கான், வெற்றுவாகவும் இருக்கான். அது விருத்தமா ரெண்டு பேருக்கு வேண்டியன்னு சொன்னது கூட இருக்க முடியாது. அவனுக்கு வேண்டியதான்டா இதுக்கு வேண்டியதுன்னு இருக்க முடியாது அப்படின்னு தான் இருக்கு. அப்படி இருக்கு விருத்தமான ரெண்டு வெற்றுவாகவே எந்திரமான் இருக்கான் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய ஐஸ்வர்யத்தை சதாரியான நம்மாழ்வார் இங்கே அருள் செய்தார் அப்படின்னு சொன்னார். இது முக்கியமான ஒரு விஷயம். நேற்றைய பாத்திரத்திலே பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்ன பண்ணுவாய் என்னப்பன்னகர் சேர்ந்தவர்கள் தன் ஒப்பாரின்றப்பன் சந்தனம் தனதால் மேலே அப்படின்னு பாத்திரம் அதனுடைய அர்த்தத்தை நான் கொடுத்து இங்கு சாதிக்கணும். அவருடைய அர்த்தம் இங்கே செய்ய வரல. சில பேர் என்ன சொல்றா ஆதிபதத்தான் எடுத்துக்கலாம் அப்படிங்களா? அவருடைய அர்த்தத்தை எல்லா பாசத்துடைய அர்த்தத்தையும் சொல்லி வர ஒன்னு ரெண்டு மூணு நாலு எல்லாத்தையும் சொல்லி வர. ஆனா கடைசியில் அந்த ஒன்பதாம் பாசம் மாத்திரம் விட்டு பத்தாவது பாசத்துக்கு சொல்லி இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எந்திரமானுடைய சகல ஐஸ்வர்யத்தையும் சொல்றாரு இல்லையா? அந்த சகல ஐஸ்வர்யத்தையும் சொல்லும்போது பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களை எந்திரமான் வந்து கடனம் பண்ணிக்கொண்டு அதில் அந்தரியாமையா ஆயிருக்கான் அப்படின்னா இதனுடைய காரணம். அப்படி விருத்தமான வஸ்துக்களை ஒண்ணு அந்த பாட்டில் இருபதாவது பாட்டில் என்ன சொல்றா திருவிநகர் எந்திரமான் தன்னப்பார் இல்லப்பண்ண அவருடைய பெருமைகளை சொல்றதை சொல்ற இந்த மாதிரி விருத்தமான வஸ்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்கிற தாற்பயம் அது வரல. அதனால அதை விட்டுட்ட அதை விட்டுட்டு மக்களை சொல்றார். சரி ஆழ்வார் தான் அதையே நீங்க சொன்னார் அப்படிங்கிறதா தர்மி நிர்தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விருத்தமான வஸ்துக்களை எல்லாம் இப்படி கடனம் பண்ணிக்கொண்டு நிர்வாகம் பண்ணிக்கொண்டு சகலேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா திருவிநகரப்பன் தானே, அவனை சொல்றாரு தர்மத்துல. அந்த திருவிநகரப்பனுடைய பெருமை சொல்லணும் சொல்லிட்டு அப்புறம் இதையும் சொல்லணும். அதனால தர்மங்களை சொல்லும் போது தர்மியும் ஒவ்வொரு பாட்டிலையும் திருவிநகரப்பன் திருவிநகரப்பன் சேர்ந்துகிறான் திருவிநகர் மன்னுகிறான்னு சொன்னா கூட அது அவருக்கு திருப்தி இல்லை. அந்த எந்திரமானத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பெருமைகள் அவன் எனக்கு விசேஷமாக அனுகிரகம் செய்த பெருமைகள் அப்படி சொல்ல முடியும். அதனால என்னப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் அப்படின்னு வந்து இந்த மாதிரி தன்னுடைய திருமேனியுடைய சௌந்தரியத்தை காண்பித்து என்னை ஆட்கொண்ட எந்திருமான் அப்படின்னு அந்த விஷயத்தை விசேஷமாக சொல்லுவதற்காகவே அந்த பாத்திரத்தை இங்கே ஆழ்வார் காண்பித்திருக்க. இப்படி சகலேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் எந்திருமான் திருவிநகர் சேர்ந்திருக்கிறான் அவன் எனக்கு விசேஷ அனுகூலம் பண்ண எந்திரமானு சொல்ல வந்திருக்கு. அதனால அது சொல்லாட்டா கூட பரவாயில்ல, அது தர்மி நிர்தேசம் என்பதாக சாமி திருவிழம் வச்சிருக்க. அப்படி இல்லாட்ட சில பேர் என்ன சொல்றான்னா என்னப்பன் எனக்காய் இதுதான் என் அப்பன்னு சொல்லும்போது அப்பாவுக்கு விரோதி எதிராக விரோதி இல்லை, அப்பன்னு சொல்லும்போது அம்மா அப்படிங்கிறதான எதிர்பட்சத்தை இருக்கு. அந்த ரீதியில அப்பா அம்மான்னு சொன்னாங்க. அம்மாவும் வளர்த்த தாய் அப்படின்னா பெற்ற தாய்க்கு சொல்லு. அதனால இதுலையும் அந்த கொஞ்சம் விருத்தமான தாயை அப்படிங்கிறது லேசாக இருக்கு, சரியோட இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இதையும் எடுத்துக் கொள்ளலாம், ஆதிபதித்தாக எடுத்துக் கொள்ளலாம் என்று சில ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். நான்தான் திருவிநகரத்தினுடைய ஒரு தனிப்பட்ட பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான பாசனம் ஆனப்படினாலே இந்த சகல ஈஸ்வர சகல ஐஸ்வரியத்துக்கு நியாமகனாக இருக்கக்கூடியவா நல்லா பிராக கிருஷ்ணம் சகாதிகி அப்படின்னு சொல்லும்படியாக இந்த கிருஷ்ணன் சொல்ற மாதிரி இந்த பாசனத்திற்கு தர்ம நிர்தேசம் எதிர்மானத்திற்கு நிர்தேசம் என்று சாமி தாத்பரியம் என்று சொல்லுவார். அப்படியாக இந்த திருவிநார் பாசனம் முடிந்தது. அடுத்த திருவாயில் குரவை ஆட்சி எதோது தோற்றதும் குன்றமொன்றேந்தியதும் இரவு நீர் பொய்கையினாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அறவி பள்ளி பிற அன்பன் மாய வினைகளையே அலற்றி இரவும் நண்பகலும் தவிரிகிறன் என்ன குறை எனக்கே. அழுவார் இந்திரமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.